எத்தனை தடவை பேசினாலும் தீராதது, எத்தனை தடவை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாதது ஏதாவது இருக்குது அப்படின்னா மனிதநேயம் மட்டும்தான். ஆனால் மனிதநேயம்னு சொல்லி சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்கணுங்கிறது முடியாது. சின்ன சின்ன விஷயங்களில் அந்த மனிதநேயம் நமக்குள்ளே இருக்குது. உலகம் இன்னும் சுற்றிட்டுருக்கு அப்படின்னா யார் செய்த புண்ணியமோ அப்படின்னு சொன்னோம்ல, யார் என்ன புண்ணியம் பண்ணாங்க நமக்கு தெரியாது, புண்ணியம்னா என்னென்னு கூட நமக்கு தெரியாது. பயப்படாதீங்க, நீங்களும் நானும் யாரோ ஒருத்தரை பார்த்து சிரிக்கக்கூடிய அந்த புன்சிரிப்பு உலகம் ஆரோக்கியமாக சுற்றுறதுக்கு உதவும். நீங்கள் கடந்து போகக்கூடிய பாதையில் வேறு யாராவது வந்தால் காலில் இடருமோ நீங்கள் நினைக்கக்கூடிய கல்லும் முள்ளும் குமிஞ்சு ஒரு தூரம் எடுத்து வீசிருந்தீங்களா, உலகம் இன்னும் 10 வருஷத்துக்கு பாதிப்பே இல்லாமல் சுற்றும். இதுதான் மனிதநேயம். தனியாக ஒரு இடத்துல உட்காந்து 10 பேர்கிட்ட காட்ட வேண்டிய விஷயம் இல்லை. இதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம அனுபவங்களாக பார்க்குற அளவுக்கு நமக்கு முதிர்ச்சி வந்தாச்சு. நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் மனசுக்குள்ளே நீங்கள் அசைப்போடும் பொழுது வர வேண்டிய எண்ணங்கள் இவை தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கடை, கடை பின்னால் வீடும் இருக்குது. அதனால் கடை தனியாக வீடு தனியாக அப்படின்லாம் சொல்ல முடியாது. பல நேரங்களில் இந்த கடை ஏறி ஏறி வீட்டுக்குள்ளேயே போயிடும். வீடுன்னு ஒன்று தனியாக இருக்கான்னு கூட தெரியாது. ஏதோ உறங்குறதுக்காக ஒரு படுக்கைன்னு ஒன்று ஓரமாக போட்டிருக்கும், சமைக்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு ஸ்டவ் ஒன்று இருக்கும், அடுப்பு ஒன்று இருக்கும், அவ்வளோவே தானே தவிர கடை வேறு வீடு வேறுனு ஒன்று கோடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரணமான வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞன் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடை அவராச்சு, அவருடைய குழந்தைகளாச்சு. மாலை பொழுது மயங்கி இரவு நேரம் வரப்போது கடையை மூட போகிறோம் அப்படிங்கிற நேரம் கண்டிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை ஒன்றும் சாதகமாக இல்லை. ரொம்ப மோசமான பனி பெய்துட்டுருக்கக்கூடிய இரவு, மழையும் பனியும் அந்த பனி காற்றும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு காதுக்குள்ளே போந்து இன்னொரு காதுக்குள்ளே வந்துடும் அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு பனி. இனிமேல் கடைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஒரு கடையை மூட போகும்பொழுது ஒரு மனிதன் வந்து நிற்கிறாரு. நிற்கும்போது இவருக்கு யார் அப்படின்னு தெரியறதில்ல. என்ன அப்படின்னா, பக்கத்தில் எங்கேயாவது தேவாலயம் இருக்கா அப்படின்னு அந்த மனிதர் கேட்குறாரு. இஸ் ஆர் எனி சர்ச் நியர் பை அப்படின்னு. இந்த நேரத்தில் போய் என்ன பிரார்த்தனை யார் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் ஒரு இடத்த காமிக்கிறார், இங்கே தான் இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு. அந்த இருண்ட பனி பெய்யக்கூடிய கண்டிப்பாக மனிதர்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மோசமான ஒரு சூழல். அந்த இரவுக்குள்ளே அந்த இருட்டுக்குள்ளே அந்த மனிதன் வந்த நபர் கரைந்து போகும்போது இந்த இளைஞன் நினைக்கிறாரு, ஐயோ அவர் என்ன தேடி வந்தாருன்னு தெரியல, என்ன கேட்டு வந்தாருன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவர் உடுத்திருக்கக்கூடிய உடை இந்த பனிக்கு பாதுகாப்பான உடையாக தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் கூட அவரை நிறுத்தி பேசியிருக்கணுமோ, ஏதாவது கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. சரி தெரியலப்போ அப்படின்னு மறுபடியும் கடையை மூடுறதுக்கான ஆயத்தங்களுக்கு இருக்கிறாரு. ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சு கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. யாரோ பின்னால் நிற்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. 20 நிமிடங்கள் கடந்து போயாச்சு, அதே மனிதன் திரும்பி நிற்கிறாரு. சொட்ட சொட்ட பனியில் அப்படியே நனைஞ்சு கைவரலாம் வெளிரி வடவட நடுங்கக்கூடிய உடம்போடு இவர் கேட்க, என்ன என்ன வேணும், இல்லை வேற இன்னொரு ஏதாவது தேவாலயம் இருக்கா, பக்கத்தில் வேறு ஏதாவது தேவாலயங்கள் இருக்கா இங்கே, இல்லை உங்களுக்கு என்ன தேவை, இன்றைக்கி ராத்திரி மட்டும் தங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளோவே தான். சரி ஒரு நிமிஷம் இங்கே உட்காருங்க, இந்த கடையிலேயே இங்கே உட்காருங்க, நான் கண்டிப்பாக உள்ளே போய் கேட்டுட்டு வந்துடுறேன். இங்கே தங்கலான்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில், உங்களுக்கு ஒன்றும் அசௌகரியம் இல்லை இல்லையா, ஒரு 4 வயசில் ஒரு குழந்தையும் ஒரு 3 வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது, மனைவி, இந்த குழந்தைங்க மேலும் கீழும் ஓடும் கத்தும், விருந்தாளிகள்னு கூட பார்க்காது, பரவாயில்லன்னா நீங்கள் இருக்கலாம், கண்டிப்பாக சௌகரியமான ஒன்றாக இருக்காது, எல்லா விதமான அசௌகரியங்களோடையும் தான் இருக்கும், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா. சரி படுக்கை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, சின்ன ஒரு கவுச் ஒரு ஒரு சோஃபா மாதிரி ஒன்று இருக்குது, கொஞ்சம் சுருங்கி முடங்கி தான் படுக்கணும், ஏன்னா நீங்கள் நல்ல உயரமாக வேறு இருக்கீங்க, உலர்ந்த உடை கொடுக்க முடியும், ஆனால் அது எப்படிப்பட்ட உலர்ந்த உடையாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமான்னு தெரியல, முயற்சி பண்ணி பார்ப்போம், ஆனால் அது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கணும், என் மனைவிட்டு ஒரு வார்த்தை நான் கேட்டுறேன். உள்ளே போகும்போதே பார்த்தா அதுதான் நான் சொன்னேன், இன்றைக்கி கடையும் வீடும் ஒன்று தான், ஒரு பெரிய விருந்தாளின் வெளியிலலாம் ஒருத்தனையும் உட்கார வைக்க முடியாது. அவங்க பேசுறது உள்ளே இருக்கக்கூடிய மனைவி காதில் கேட்டிருக்கு. அவங்க உணவு தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன தயார் பண்ண முடியும் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் அந்த சின்ன ஒரு சோஃபா ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன், அதுலேயும் 2 குழந்தைங்ககிட்டையும் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ஒருத்தர் வந்து தங்க போகிறாரு, நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது மனைவி, வாங்க அவர் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லார். நம்ம ஊரில் தான் சாதாரணமாக ஒன்று சொல்லுவோம் தெரியுமா, ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு சொல்லுவோம். சொல்லி சொல்லி ஒரு வேலையை பண்ணு பண்ணு பண்ணு நம்ம கெஞ்ச வேண்டிய சூழலில் தாய் தகப்பன் இல்லைன்னு வைங்களேன், அதை விட பெரிய மருந்து வேறு எதுவும் கிடையாது. வாழ்க்கை துணை கூட அப்படி தான், மனதில் நாம் நினைக்கக்கூடியதை கணவன் நினைக்கக்கூடியதை மனைவியாலையும், மனைவி நினைக்கக்கூடியதை கணவனாலையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, எஸ்பெஷலி வெளியிலேருந்து விருந்துன்னு ஒரு நபர் வரும்பொழுது நம்மளால் பெரிய ஒரு ரிஸ்க் தான் இது, அபாயம்தான் இது, அறிமுகம் இல்லாத முன் அனுபவமே இல்லாமல் யாருன்னே தெரியாமல் ஒரு நபர் ராத்திரி வீடு ஏறி வருவார், அவரை தங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய மனிதநேயம் மட்டும் இல்லை, மனிதர்கள் மேலே நம்பிக்கையும் வேணும், நம்பிக்கைக்கு தகுந்த நபராக அந்த நபரும் இருக்கணும். சரி அவங்க எல்லாம் தயாருங்கிறாங்க, இவர் உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் குளிரில் விரைச்சி நடுங்கிட்டு இருக்கிறவர் தானே அவர் போட்டிருக்கக்கூடிய மேலங்கியை ஒரு விதமாக நாங்கள் தேடுக்கிறாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய உலர்ந்த உடையை கொடுக்குறாங்க, படுக்கிறதுக்கு கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சு எழுந்திருக்கும்போது பார்த்தா அவருடைய பேச்சுக்குரலோ கேட்குது. திரும்பி ஏன்னா அவர் ஒன்றும் அதிகம் பேசவே இல்லை இவங்க கிட்ட. பக்கத்தில் ஒரு தேவாலயம் இருக்கா, பக்கத்தில் ஒரு தேவாலயம் இருக்கான்னு மட்டும்தான் அவர் கேட்டுட்டு இருந்தாரே தவிர எந்த பேச்சுக்குரலும் இல்லை. இப்போ யாரோ ஒரு ஒரு அடி கொஞ்சம் கனமான குரலில், தீர்க்கமான குரலில் பேசுகிற மாதிரி இருக்குது. வெளியில் வந்து கணவனும் மனைவியும் பார்க்குறாங்க. அந்த கவுச் அவர் படுத்துட்டு இருந்த அந்த சோஃபா இருக்கு இல்லையா, அதில் இந்த ரெண்டு குழந்தைங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கு. ஒன்று ஏறி மடியிலேயே உட்காந்தாச்சு. இவர் தலையை வருடி கொடுத்துட்டு ஏதோ கதை சொல்லிகிட்ருக்காரு. இவன் கணவனையும் மனைவியும் பார்த்தோடனே எழுந்திருக்கிறாரு. காலை உணவு கூட நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலை உணவையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. உட்காந்து சாப்பிட்றாரு. இந்த உலர்ந்த உடைகளை நீங்களே எடுத்துகிட்டு போய்க்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும், எங்ககிட்ட இல்லை, எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்தாச்சு. குழந்தைகளுக்கும் சொல்லிவிட்டு அவர் கிளம்பும்போது இவருக்கு தோணுது, இந்த கடையில் இருக்கக்கூடிய இளைஞருக்கு தோணுது, ஏதோ பிரச்சனை உள்ள நபர் தான், போய் தங்கிறதுக்கோ நிற்கிறதுக்கோ இடமில்லாத நபர் மாதிரி இருக்குது. கையில் இருக்கக்கூடிய சொல்ப காசை கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கும்போது மனைவி பின்னாலேருந்து இடிக்கிறாங்க. கைக்கில் அவருக்கு ஏதாவது தேவைப்படும்னு நினைக்கிறேன், பணம். சரி, அதையும் கொடுத்தாச்சு. அவர் கிளம்பி போகும்போது திரும்பி அவர் ஒன்று சொல்கிறார், ஒரு தேவாலயம் கிடச்சிருந்தா கூட எனக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடச்சிருக்காது. இப்போ அந்த இளைஞருக்கு ஏன் தேவாலயம் தேவாலயம்னு கேட்குறீங்க அப்படின்ன போது அந்த வந்திருந்த அந்த நபர் சொல்கிறாரு, ஆமாம், இன்றைக்கி தான் 10 வருட குற்றத்திற்காக சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் வந்த ஒரு நபருக்கு தேவாலயத்தை தவிர எந்த வீட்டு வாசுக்கு அதில் திறந்து வச்சுருக்கோம். அப்படி தான் நான் வந்தேன், ஆனால் எனக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க, பழகிறதுக்கு குழந்தைங்களை விட்டீங்க, உணவு கொடுத்தீங்க, தேவையாக இருக்குமேன்னு உடைய கொடுத்தீங்க, கிளம்பும் போது பணம் கொடுத்தீங்க, தேவாலயத்தில் கூட எனக்கு இது கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போகிறார். இப்படி தான் இது ஒரு அனுபவமாக தான் பார்த்தேன், நான் கதையாக பார்க்கல. இது முடியும் பொழுது எனக்கு மனசில் தோணுது, அதுதான் நம்ம இறைவனை தேடி எங்கேயும் போக வேண்டாம். அப்பப்போ மனசுக்குள்ளேருந்து சொல்கிறோம், நான் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. இறைவன் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுப்போம் இல்லையா, மனதில் அன்பையும் கருணையையும் மனிதநேயத்தையும் போட்டு வைங்களேன், எல்லா தேவாலயங்களுமாகவும் மனசு மாறும். அவ்வளோதான், ஒரு சின்ன விண்ணப்பம், முயற்சி செஞ்சு பார்க்கலாமா? அபாயம்தான், அறிமுகம் இல்லாதவங்களை தான் வீட்டுக்குள்ள விட முடியுமா? நீங்கள் கேட்குறது எங்கள் காதில் கேட்குது. இருந்தாலும் சின்ன உதவியாக கடந்து போகும்போது ஒருத்தருக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்வோம், முயற்சியாவது. நன்றி, வணக்கம்.